ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹரஸ்தைதிராணி திரணாயமேனே அஸ்மத்குரோத்பகவதோ ஸ்ரீரேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே இன்னமுதம்பூட்டிஹேன் ஜிங்கே வாஹ பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னும் சிலைசேர் நுதிலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சிவபதியான திருவேங்கடமுடியான் அவரை பற்றின குலசேகராழ்வார் பண்ண மங்களாசாசனம் பார்த்துன்னு வந்துருக்கும். குலசேகராழ்வார் மகாராஜா, சேர தேசத்துல ராஜா இருந்தாலும் பகவான் மேல ஒரு பக்தியும் பாகவத பக்தியும் அளவில்லாதது. அப்பேற்பட்ட பக்தியோட தனக்கு எப்பேற்பட்ட அந்த திருமுடியிலே வைர கிரீட்டம் சாட்டினா கூட அது ஒரு அலங்காரம் இல்லை. பாகவதர்களுடைய பாததூளி திருவடி சம்பந்தமே தனக்கு பெருமை அப்படின்னு நினைத்த ஒரு அப்பேற்பட்ட ஆழ்வார். ஆழ்வார் திருமலை திருவேங்கடமுடியான் பாசுரமாக மங்களாசாசனம் பண்ணிட்டு வரும்பொழுது அவர் ஒவ்வொரு விஷயமாக ஆவேன் அப்படின்னு கேட்டுட்டே வந்திருக்கார் திருமலையிலே. அதுல போன பாசுரத்துக்கு முன் பாசுரம் நம்ம பார்த்தோம், பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே அப்படின்னு பொன்வட்டில் பிடித்துண்டு போற ஒரு கைங்கரிய பலர்களாக இருந்து அந்தரங்க கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு. ஆனாலும் அது மனுஷ ஜென்மமாக இருக்கிறதுனால மனசு எப்ப வேணா மாறும். அப்புறம் அது ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடும், நம்ம தான் பெருமாள் பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்றவாளெல்லாம் இங்கே தள்ளிப்போ அங்கே போ அப்படின்னு சொல்லக்கூடும். அப்ப அங்க மணியக்காரெல்லாம் பாகவத பிரச்சாரம் பண்றாளான்னு அர்த்தம் கிடையாது, எல்லாரும் பண்ணல. ஆனாலும் அந்த கோபத்துல வரலாம் அப்படின்ற பயம், ஏன்னா ஆழ்வாருக்கு பாகவத அபச்சாரம் பாகவதானா அவ்வளவு பிராணம், அவாகிட்ட அபச்சாரம் பண்றதுன்றது பெரிய அபச்சாரம். அதுவே பெருமாளே கூட சொல்றாரு, பெருமாள் மேல பண்ண அபச்சாரங்களை கூட அவர் பொறுத்துப்பார், ஆனா பாகவத அபச்சாரத்தை அவர் பொறுத்துக்கவே மாட்டார். அதனாலேயே பயப்படுறா எல்லாம் பெரியவாளும், அந்த இடத்துல போய் அது பண்ணக்கூடுமோ அப்படின்னு. அங்க இருக்கிறவாள்லாம் பண்றான்னு அதுக்கு அர்த்தத்தை அப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஆனா அப்படி மனசு மாறி நம்ம ஒருவேளை அந்த கோபத்துல நம்ம பாகவத பிரச்சாரம் பண்ணிட்டா அப்படின்றதுனால ஒரு செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே அப்படின்னு ஒரு செண்பக மரமாக இருக்கேன். அப்ப புஷ்பமாக இருந்தா வண்டினங்கள்லாம் கிரீன் காரம் பண்ணிட்டு வரும், அதுவே வண்டினங்கள்லாமே நித்திய சூரியர்கள் தானே. அப்ப அது அந்த புஷ்பத்துல தேன் சாப்பிட வரும், அது அப்ப ததியாராதனை பண்ண மாதிரி பாகவத்தாளுக்கு. அப்படி இல்லைன்னா அங்க பறிச்சுட்டு போய் பகவான் திருவடியில சேர்த்துட்டா அது பகவான் திருவடியிலேயே இருந்து அனுபவிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நாவேனே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனாலும் பெருமாள் கேட்கிறார், ஏன்னா பிற்காலத்துல நம்ம போன பாசுரத்திலேயே பார்த்தோம், திருமலையில இருக்கிறவா ஸ்திரீகளும் புருஷா யாருமே வந்து புஷ்பத்தை பறிச்சு சூட்டிக்கிறது இல்ல, அங்க வர புஷ்பம் மொத்தம் திருவேங்கடமுடியானுக்கே தான் அப்படின்னு. ஆனா சம்பிரதாயம் தெரிஞ்சவாளுக்கு அது தெரியும், தெரியாதவாளுக்கு இப்ப அங்கேயே நிறைய கல்யாணங்கள் பண்றா லௌகிக்கெல்லாம், அவளுக்கு ரொம்ப விஷயம் தெரியாதவா, வெளி மாநிலத்துக்காரெல்லாம் புஷ்பத்தை அவ போட்டுக்கிறான், ஏன்னா அது நம்ம சொல்ல முடியாது அவ கிட்ட. ஏன்னா அவளுக்கு அந்த ஆழ்வார் பாசுரம் கேட்டிருக்க மாட்டா, தெரிஞ்சு பண்ண மாட்டா யாரும். அப்பேற்பட்ட பரமபாகவத்தவர்கள் தான் திருமலையில வந்து இருப்பா, ஆனா அவளுக்கு அதை தெரிஞ்சு பண்ண மாட்டா. ஆனாலும் ஆழ்வாருக்கு என்னன்னா, சாதாரண மனுஷன் அவா தன்னுடைய அழகுக்காக பறிச்சு போட்டுட்டா என்ன ஆகும் பெருமாள் கேட்கிறது. அவ அப்படி வானா, ஒன்னு பரம பாகவதோத்தமர்களுக்கு அலங்காரமாக இருக்கலாம், இல்ல பகவான் திருவடிக்கு அலங்காரமாக இருக்கலாம், ஆனா இந்த போக்கியத்துக்கோ இல்ல திருமலைக்கு ஒரு ராஜா வரான் அவனுக்கு மாலை சாத்திக்கணும்னு ஆசை, அப்படிலாம் இருந்தா அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால செண்பகமாய் வாணாம். அப்ப இந்த பாசுரம் ஐந்தாம் பாசுரத்துல என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்னா, கம்பமதயானை கழுத்து கத்தின் மேலிருந்து இன்பமரம் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமாகான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே அப்படின்னு. கம்பமத யானை அப்படின்னா பாக்கிறவாள்லாம் நடுங்கக்கூடிய கம்பம், அப்பேற்பட்ட மத யானை, மகா புருஷா இருக்கு மத யானை, அதை பார்த்தாலே எல்லாம் நடுங்கரா. அப்படி கழுத்துக்கத்தின் மேல் அப்படின்னு அந்த கழுத்து மேலே ஏறி உக்காந்தக்கூடிய அப்பேற்பட்ட ராஜா இருந்து அப்படின்னு பெரும் அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த யானை மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரும் மதிப்புடைய ராஜாவாக இருந்தாலும் அது யான் வேண்டேன். அதுக்கப்புறம் இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் அப்படின்னு, இவ்வரசும் அப்படின்னு இங்க இருக்கிற அந்த ராஜ்ய போகங்கள், அவரே ராஜாதானே, இங்க இருக்கிற அந்த ராஜ்ய போகமும் வேண்டாம். இன்பமரும் செல்வமும் அப்படின்னா எல்லா போகங்களை அனுபவிக்கும் தக்கதான இந்திர லோகம்னு எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட அந்த லோகம், அந்த சாம்ராஜ்யமும் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் என்ன, தாத்காலிகம் தானே, இதெல்லாம் நிரந்தரம் ஒண்ணும் இல்லையே. இந்திரனாக இருந்தா கூட எவ்வளோ எவ்வளோ ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஒரு பிரளய ஆன உன்ன சிருஷ்டிக்கும் பொழுதும் வேற ஒரு இந்திரனை தான் பகவான் நியமிக்கிறார். அது வந்து இந்திரன்றது ஒரு பதவியே தவிர அது நிரந்தரமான ஒரு பதவி கிடையாது, அது தாற்காலிகம். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தோமோ எவ்வளவு ஹோமங்கள் பண்றோமோ அதற்கு தகுந்த பலனாக தான் அது கிடைக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படின்னா, எம்பெருமான் ஈசல் ஈசன் எழில் வேங்கடமலை இமேல். எம்பெருமான் அப்படின்னா என்னுடைய நாதன், அவர் யார், ஈசன், சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் ஈசன், இந்திராதிகளுக்கெல்லாம் இந்திரன். அப்பேற்பட்ட பகவான் எழில், அழகா எழிலிருக்கும் வேங்கடமலை மேல், அந்த திருவேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே அப்படின்னு தம்பகமாக நிற்கும் அப்படிங்கிறார். ஒரு சாதாரண செடியாக, புஷ்பம்லாம் வராத, அப்படின்னா புஷ்பம் வந்தாதானே அவ பறிச்சுட்டு போவா, இல்ல இந்த புஷ்பத்தை எடுத்து நான் எங்க ஊர்ல வச்சுக்கிறேன்னு வேரோட புடுங்கிட்டு போனாலும் போயிடுவா. எதுக்கும் உதவியே உதவாக்கறையா இருக்கிற ஒரு மரமாக இருந்தா அது யாரும் எடுத்துன்னு போக மாட்டா. ஒருவேளை அது கேக்டஸ் இல்ல வந்து இந்த முள் பொதர் அந்த மாதிரி இருந்துட்டு போறோம், இப்ப யாரும் அதை எடுத்து சூடிக்க மாட்டா. அங்க திருமலையிலே இருக்கிறதே பெரிய பாக்கியம். அதனால என்ன, தவமுடையே நாவேனே, அங்க திருமலையிலே ஒரு மரமாக மாதிரி நிற்கும் அப்படின்னா நிற்கிறதே என்னன்னா தவம். நம்ம போன பாசுரத்திலே முன் பாசுரத்துல பார்த்தோம், கியூ அந்த பெருமாள் கியூல நிக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னா அதுதான் நீங்க திருப்பியும் சொல்றாரு, அங்க நிற்கும் தவமுடையன், அதை நிக்கிறதே ஒரு தவம், அப்படி அப்பேற்பட்ட பாக்கியம் அப்படிங்கிற. ஏன்னா பகவன் நாம போதேந்திராள் அவர் வந்து சொன்னார், ராமநாமத்தை எல்லாரும் சொல்லுங்கோ, ராமநாமத்தை சொன்னா உங்களுக்கு மகா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் வந்து கேட்கிறார், நிஜமாவே ராமநாமம் சொன்னா புண்ணியம் வருமா அப்படின்னு. அவர் சொல்ற, ராமநாமம் சொன்னா புண்ணியம் வருமா வராதான்னு எனக்கு தெரியல, ஆனா நீ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் உன் வாயில ராமநாமாவே வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திருமலையில ஒருத்தன் போய், நான் 2 மணி நேரம் லைன்ல நின்றேன், 4 மணி நேரம் லைன்ல நின்றேன் அப்படின்னு சொன்னா அவன் பாக்யசாலின்னு அர்த்தம். ஏன்னா அதுவே ஒரு பெரிய தபஸ், அந்த ரிஷிகள்லாம் போய் பண்ற தபஸ், அதை காட்டிலும் இந்த திருமலையில லைன்ல நிக்கிறதே ஒரு பெரிய தபஸ். தவமுடையே நாவேனே தம்பகமாய் நிற்கும், அந்த நிற்கிறதே திருமலையில போய் நிற்கிறதே, பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடே பரம பாகவதர்கள் பின்னாடி இருந்து கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாம ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறதே அதுவே பெரிய பாக்கியம், தவம். அதனால அவர் எப்படி நிற்கிறேன்னா, எப்பயுமே நிற்கும்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மரம், தம்பக மரமாக நிற்கிறேன், அதுவே தவம் அப்படிங்கிறார். அப்போ வேங்கடமலை மேல் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு சொல்றார். அவர் சர்வேஸ்வரரானவன், ஆனா பரம சௌலபிய சௌசீல்யத்தோட இந்த திருமலையிலே வந்து எழுதியிருக்கேர் அப்படின்றதுனால. அந்த வேங்கடம் அப்படிங்கறது என்னன்னா நம்மளுடைய பாபத்தை எல்லாம் போக்கும் அப்படின்னு. அது கம்பராமாயணத்திலே வருது, சுக்ரீவ மகாராஜா எல்லா வானரர்களையும் சீதாதேவியை தேட அனுப்புறார். இந்த சுந்தரகாண்டத்தை ஆரம்பத்து சமயத்துல எல்லாரும் போய் சீதாதேவியை தேடிட்டு வரவும் அப்படின் போது, அதுக்கு தெற்கு பக்கமாக போகிற வானரர்களை பார்த்து சுக்ரீவராஜா சொல்றார், தோடொருமாள்வரை குறுகெதிர் ஆகிலும் அப்படின்னு, நீங்க போற வழியில ஏதாவது மலை, அந்த தெற்கு போற வழியில ஒரு அற்புதமான ஏழுமலை ஒன்று இருக்கும். அந்த மலையை பார்த்தா அந்த மலையில போய் சீதாதேவி தேட வேணாம், அங்க சீதாதேவி இருக்க மாட்டான். ஆனா இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க அங்க போய் மலை ஏறினா வச்சுக்கோங்களா, அந்த மலையே உங்களுடைய பாபத்தை போக்கிடும். அப்புறம் பாபத்தை போக்கினா அப்புறம் நீங்கெல்லாம் என்ன ஆவீங்க, அப்புறம் மோட்சத்துக்கு கேட்டு மோட்சத்துக்கு போயிடுவார். அப்புறம் சீதாதேவியை யார் தேடுறது? அதனால கூடிய பெருவினை நீங்கிவிடும் அப்படிங்கிறார். அந்த மலைக்கு போனா உங்களுடைய வினைகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இது ஆச்சரியமா அந்த இடத்துல சொல்றார். அது திரேதாயுகத்தில் திருவேங்கடமுடியான் வந்து ஏழிட்டேரா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனா அந்த மலை அங்கே இருந்தது. திருவேங்கடமுடியான் வந்து அவதாரம் பண்ண போறேர் அப்படின்னு திரேதாயுகத்திலேயே திருமலை அங்க இருந்தது. அதனால அப்பவே பெருமாள் அங்கே அவதாரம் பண்ண போறேன்னு தெரியும். ஆனா அந்த மலைக்கே அவ்வளவு பெரிய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மலையினாலதான் பெருமாளுக்கே பெருமை அப்படின்னு, அந்த மலையே நம்மளுடைய பாப்பத்தை போக்கும் அப்படின்னு தான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்றார் அப்படின்னு. அதனால அப்படி ஆச்சரியமா பெரியவா சொல்றான். சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தில் ஐந்தாம் பாட்டில் அப்படின்னு, செண்பக விருட்சமாக திருமலையிலே ஜனிக்கப் பெற வேண்டும் என்று அபேட்சித்தார் கீழ்பாட்டில் அப்படின்னு போன பாட்டில் செண்பக மரமாக இருக்கணும்னு நினைச்சார். ஆனா அந்த விருட்சமானது அநேகருக்கும் ஸ்பிருகணீயமாகையாலே பெயர்த்து கொண்டு போகவும் சம்பவமாகும் அப்படின்னு, எல்லாருக்கும் பிடிச்சபடியினாலே செண்பக புஷ்பத்தை நம்மளும் சாத்திக்கலாமே அப்படின்னு சாதாரணவர்கள் இல்ல ராஜாக்கள்லாம் நினைச்சிட போறா. அது அப்புறம் பேத்தே எடுத்துன்னு போய் நம்ம வேரோடு எடுத்துன்னு போய் நம்ம ஊர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துன்னு போயிடுவா. அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதாதிருசமான ஜென்மத்தை உபேட்சிக்கிறார் அப்படின்னு, ஒன்றுக்கும் முதவாததொரு வந்திய விருட்சமாக ஜனிக்கப் பெற வேண்டும் என்கிறார். எதுக்கும் ஒரு உதவியா இல்லாம புஷ்பங்கள்லாம் தரக்கூடாம இருக்கிற ஒரு மரமாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு. அப்போ கம்பமதையானை அப்படிங்கும் பொழுது நடுக்கம் அப்படின்னு, கண்டவர்களையெல்லாம் நடுங்க பண்ணும் அப்படின்னு, கண்டவர் யாரெல்லாம் பார்க்கிறாளோ அதை பார்த்தவர்கள் எல்லாமே நடுங்கக்கூடிய அப்பேற்பட்ட மதம் பிடிச்ச யானை மேலே இருக்கிறத விட, அப்படின்னா ராஜபோகமாக இருக்கிறத விட, அப்புறம் இன்பம் ஒரு செல்வம் என்று அப்படிங்கும் பொழுது சர்வலோக ஐஸ்வர்யம் சொல்லுகிறது அப்படின்னு, சர்வலோகத்து ஐஸ்வர்யம் அப்படின்னா தொண்டரெழுப்புடி ஆழ்வார் சொன்னா போலே இந்திரலோகமாளும் அச்சுவை வேண்டேன் அப்படின்னு, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அப்படின்னு. அப்ப அந்த இந்திரலோகத்துல இருக்கிற அந்த போக்கியமும் கிடையாது, இங்க சர்வபோக்கியமும் அப்படின்னு எப்ப சொன்னாரோ, இங்க இந்திரனுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணச்சா இந்திராதிகளுக்கு எல்லாம் இந்திரன் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தையே கூட சொல்றேர் ஆழ்வார். ஸ்ரீவைகுண்டத்தை தான் சொல்றேர், இந்திரலோகம் வேண்டாம் ஸ்ரீரங்கம் வேணும்னு யார் வேணா சொல்லுவா, அது ஆழ்வார் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா ஆழ்வார் இங்க சொல்றது என்னன்னா, ஸ்ரீ வைகுண்டம் கூட வேண்டாம், ஆனா இங்க ஸ்ரீரங்கம் வேணும் அப்படின்றா போல. அதனால இங்க வந்து ஆச்சரியமா இன்பமொரு செல்வமும் அப்படின்னா வைகுண்டம் கூட எடுத்துக்கலாம் அப்படி வியாக்கியானம் பண்ணி, எல்லா போக்கியம் எப்பேற்பட்ட போக்கியமாக இருந்தாலும் அந்த போக்கியங்கள்லாம் வேண்டாம், ஆனா திருமலையிலே ஒரு மரமாக இருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுகிறார். எம்பெருமான் ஈசனெழில் வேங்கடமாமலை மேல் அப்படிங்கும் பொழுது, ஈசன் என்று சர்வசாதாரண சுவாமித்வத்தை சொன்னபடி அப்படின்னு பெரிய பிரகாச சுவாமி சொல்லும் பொழுதே, ஈசன் அப்படின்னா ஈஸ்வராதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னா இந்திராதிகளுக்கெல்லாம் இந்திரன், அவன்தான் பரமபுருஷன். அவர் வந்து சொல்லும் பொழுது என்னன்னா, ஈசன் என்று சர்வசாதாரண சுவாமித்வத்தை சொன்னபடி, எம்பெருமான் என்று தமக்கு அசாதாரணமான சுவாமித்வத்தை சொன்னபடி அப்படிங்கிறார். எனக்கு பெருமாள் அப்படின்றது அசாதாரணமா, ஏன்னா நான் நீச்சனே நிறைவொன்றும் இல்லைன்னு எனக்கே அனுகிரகம் பண்றான்றது அவருக்கு அதுதான் பெருமையை தவிர, சர்வலோகத்துக்கும் ஈசன் அப்படின்றத விட இதுதான் பெருமை அப்படின்னு. அப்போ எப்படின்னா, அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் என்றுமா போலே அப்படின்னு கத்தியத்திரேயத்தில் சொல்றாரு இல்லையா, அகில ஜெகன் மாத்திரம் எல்லா ஜெகத்துக்கும் மாத்தா இருந்தாலும் எனக்கும் அம்மா அப்படின்னு சொல்றதுல தானே பெருமை, அதுதானே அடுத்தது சொல்றாரு பாஷ்யக்காரர். அப்படிப்பட்டு அப்படின்னு பரத்துவ சௌலபியத்தை சொல்லுகிறது அப்படின்னு, பரத்துவம் பரத்துவம்னா பகவானுக்கு மிஞ்சி யாரும் கிடையாது, பகவானுக்கு மேல யாரும் கிடையாது, பிரம்மருத்ராதிகளே படைத்தவன் அவன்தான், அவன்தான் சகலத்துக்கும் மூல காரணமானவன், அப்பேற்பட்டவன் பரத்துவம் சௌலபியம்னா அப்பேற்பட்டவன் நம்மளுடையும் ஆச்சரியமாக இந்த பூமியிலே வந்து பழகிறானே, ஒரு மாடு மேய்க்கிறவனாக இருந்த ஆச்சரியமா எல்லா பாலகர்களோடையும் பழகிறான் அப்படின்னா அது அந்த சௌலபியத்தை காட்டக்கூடியது. நம்ம இடத்தில் வந்து பழகிறான் அப்படின்னு. எப்பயுமே பரத்துவம் இருக்கிற இடத்துல சௌலபியம் இருக்காது. இப்போ பரத்துவம்னா தங்கத்தை எடுத்துப்போம், தங்கம் வந்து விலை உயர்ந்தது, அதுக்கு பரத்துவம் இருக்கு. ஆனால் அது சுலபமாக எல்லாராலையும் வாங்கிட முடியாது. பரம ஏழையெல்லாம் வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. அதே சௌலபியம் அப்படின்னா புல் வச்சுக்கலாம், எங்க போனாலும் புல்லு முளைச்சிரும். ஒரு மண்ணு போட்டால் அந்த இடத்துல புல்லு முளைச்சிரும். அது கிடைக்கிறது சுலபம், ஆனால் அதுக்கு பரத்துவம் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது விற்கக்கூட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்காது. அப்படி பரத்துவமும் சௌலபியமும் இருக்கிறது யாருக்கிட்டனா, ஒன்னே ஒன்று சாட்சாத் பகவான் என்றுதான், திருவேங்கட முடியான் என்றுதான். அப்பேற்பட்ட இதுவே இங்க சொல்றேர் அப்படின்றதுனால எம்பெருமான் ஈசன், எம்பெருமான்னா என்னுடைய சுவாமி, ஈசன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட சௌந்தரிய நிதியான திருவேங்கடமலையிலே தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேன் அப்படின்னு, திருமலையிலே தம்பகமாக ஜனிக்க வேண்டும் அப்படின்னு. அதுவே ஒரு தபஸ் அப்படிங்கிறார், அதுவே ஒரு தபம். அங்க வந்து ஒரு மரமாக நிற்கிறது, அந்த நிற்கிறதே ஒரு பெரிய தபஸ் அப்படின்னு இங்க சொல்ற. அதே மாதிரி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி குலசேகர் ஆழ்வார், அவர் வந்து ராஜ பதவி வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம், வைகுண்டம் வேண்டாம், திருவேங்கடமலையிலே ஒரு தம்பகமாயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நம்ம சொல்றதும் ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்றோம் எனக்கு ராஜ்யம் வேணாம்னா, எனக்கு இப்ப யாரு கூட்டு வாப்பா ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு யார் சொல்றா? யாரும் கிடையாது. சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணணும். இங்க பாவத்தை பண்ணியிருக்கோம், நம்ம இங்க புண்ணியத்தை பண்ணி சொர்க்கலோகத்துக்கும் நமக்கு வந்து இடம் கிடையாது. வைகுண்டம்னா கேட்கவே வேண்டாம், ஆச்சாரியின் அனுகிரகம் இருந்தாதான் உண்டு. அப்போ இதெல்லாம் காட்டிலும் இது வேணும்னா அவருக்கு இது எல்லாத்திலையும் பிரவேசம் உண்டு. சொர்க்கம்னா அவர் பண்ண புண்ணியம் போல இல்லை, அவர் ராஜா, அத்தனை பேருக்கும் நல்லது பண்ணியிருக்கார், ஏற்கனவே ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர். அதனால இந்த இருக்கிற மண்ணில் இருக்கிற போக்கியம் அப்படின்றது அது. வைகுண்டமும் பெருமாள் காத்துருக்கார். ஏன்னா எத்தனை பக்தர், 100ல் 90 மக்கள் பக்தர்கள் பகவான் கிட்ட திருவேங்கடமுடியான் கிட்ட வரா என்ன கேட்கிறான்னா, எனக்கு இது வேணும், எனக்கு பைசா வேணும், எனக்கு அப்படின்னு தனக்கு கேட்டுக்கிறதுக்காக வரான். அதனால அவளை தப்பு சொல்லலை. அந்த மாதிரிதான் நிறைய பேர் வரான். இன்னும் சில பேர் என்னன்னா மோட்சத்தை கேட்டும் வரான். மோட்சம் கூட என்னன்னா தனக்கு லாபம் அப்படின்னு, இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, வைகுண்டத்தில் உமக்கு இருந்து எப்பயுமே கைங்கரியம் பண்றேன். ஆனா இந்த ஆழ்வார் சொல்ற, எனக்குன்னு ஒன்னு, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேன், எப்படி வேணா என்ன வச்சுக்கோப்பா, ஒரு மரமா இருக்கட்டும், மீனா இருக்க. ஆனா என்னன்னா உமக்கு கைங்கரியம் இருந்தா போறோம், அப்படி கேட்கிறவா யார் இருக்கா? அப்பேற்பட்ட குலசேகர் ஆழ்வார் போல ஒரு பக்தன் கிடைக்கிறது பெருமாள் கொடுத்து வச்சிருக்கணும். அதனால என்னன்னா மோட்சம் கொடுக்க அவர் கொடுப்பார், அவர் தான் மோட்சத்தை கொடுக்க தான் இங்க வந்திருக்காரு. அப்புறம் குலசேகர ஆழ்வார் மாதிரி ஒருத்தர் வந்தா வேணாம்னு சொல்லிட போறார். அதனால மோட்சத்துக்கு அவருடைய கதவு என்னைக்குமே ஓபனா தான் இருக்கு. ஆனால் அவர் சொல்றார் திருமலையிலே தம்பகமாக இருக்கேன் அப்படின்னு, அதுவேதான் மோட்சம் அப்படின்னு. அதனால நம்ப கேட்கறதுக்கும் ஆழ்வார், இதெல்லாம் ஒரு, இந்த பாசுரங்கள் எல்லாமே ஒரு ஆச்சரியமான அனுபவம். அனுபவம் மட்டும் இல்ல, ஆழ்வார் சத்தியமா கதறி தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து கேட்டது இதெல்லாம். ஏதோ ஒரு வார்த்தை போற போக்குல தம்பகமாயிருப்பேன், மீனாயிருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா ஆழ்வார்கள், ஆழ்வாருடைய ஆழ்ந்த பக்தியில அப்படி இருக்கணும்னு சொல்றது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மரங்கள், அந்த பூக்கள் கூட நம்ம சம்பிரதாயத்தில் இருக்க சூட மாட்டானா, அப்ப அந்த ஆழ்வாருடைய ஹிருதயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுருக்கா? ஏன்னா ஆச்சாரியர்கள் அப்படி காட்டி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி. அப்படி அப்புறம் நம்ம வந்து போன பாசுரத்தில் முன்னே வந்து பார்த்துட்டு இருந்தோம், ராமானுஜர் இப்படிலாம் குலசேகர் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியான அனைத்து கைங்கரியமும் மண்ணேர் அப்படின்னு. போன பாசுரத்தில் என்ன சொல்ற, செண்பகமாய் நிற்கும் அப்படிங்கிறார். அப்ப செண்பக புஷ்பம் போலே அப்படிங்கும்பொழுது அப்படி புஷ்பமாக என்ன கைங்கரியம் மண்ணேர் அப்படின்னா, வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய கண்களிலே ஜலம் வந்தது, அழுக வந்ததுன்னும், அனந்தாழ்வார் தன்னுடைய சிஷ்யரானவர் போய் கேட்கும்பொழுது என்ன காரணம் அப்படின்னா, அந்த புஷ்பத்தை பகவானுக்கு தொடுத்து மாலையிடாங்க யாரும் பக்தர்கள் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது தான் போய் நிற்கிறேன் அப்படின்னு இல்லையா, அப்போ அனந்தாழ்வார் மூலமாக அந்த புஷ்பத்தை பகவானுக்கு சேர்த்தேன், அதனால அந்த புஷ்பமாக இருந்து அந்த கைங்கரியம் பண்ணேர் அப்படின்னு அந்த இடத்துல அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணேர் பாஷ்யக்காரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாசுரத்திலே தம்பகமாய் நிற்கும் அப்படின்னா தவமுடையே நாவேனே அப்படின்னா முள்ளால் தான் எடுக்கணும். அப்போ தில்லை கோவிந்தராஜர், அந்த காலத்தில் சோழராஜர், சோழர்கள்ல வந்து கிருமிகண்ட சோழன் ஒருத்தர், அவர் வந்து வைணவத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. கோவிந்தராஜரை எடுத்து அவர் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு, இந்த தில்லை நடராஜர் தான் இருக்கணும் அப்படின்னு கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியை எடுத்துட்டேர் அப்படின்னு. அந்த சமயமா பார்த்து பக்தர்கள்லாம் உற்சவரை ஏழ பண்ணிட்டு திருப்பதிக்கு வந்தாலாம் அங்க பாஷ்யக்காரர் இருக்கேர் அப்படின்னு, இந்த மாதிரி ஆயிடுத்தே ஒரு திவ்ய தேசம் போயிடுத்தே அப்படிங்கும் பொழுது, பாஷ்யக்காரர் யாதவராயர் அப்படின்ற ஒரு ராஜாவை கூப்பிட்டு, தன்னுடைய சிஷ்யனானவரை கூப்பிட்டு, கீழ்த்திருப்பதியில கோவிந்தராஜப்பட்டினம் அப்படின்னு கோவிந்தராஜருக்கு ஒரு சன்னதி அமைத்து அங்க பிரதிஷ்ட பண்ற உற்சவர். அங்கதான் ஆழ்வார்களை எல்லாம் பிரதிஷ்ட பண்றார். அப்படி அந்த முள்ளில் முள்ளாய் எடுக்கணும் அப்படின்னு அந்த பக்தர்கள் இடத்துல ஒரு கஷ்டம் இருந்தது. இப்படி கோவிந்தராஜருக்கு நேர்ந்தெடுத்தே அப்படிங்கும் பொழுது அதை எடுத்து அங்க கோவிந்தராஜருடைய சன்னதியை ஸ்தாபனம் பண்ணேர் அப்படின்னு. அதே போல இன்னொரு உதாரணமும் பெரியவா சொல்றான். திருமலையிலே இன்னைக்கு நம்ம சேவிக்கலாம் ராமர், லக்ஷ்மணர், சீத, ஹனுமார், அங்கதன், அப்புறம் வந்து சுக்ரீவன், ஹனுமார், இவா இந்த ஒரு பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகம் நம்ம சேவிக்கலாம். அதை வந்து விஸ்வம்பரர் அப்படின்ற ஒரு ரிஷிக்கு, பாண்டிய நாட்டில் மதுரையின்ற ஒரு ரிஷிக்கு பிரத்யட்சமான பெருமாள். அவர் வந்து ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி கட்டத்தை கேட்டு இருக்கும்போது அப்படியே மனசில் அந்த விபீஷணன் வரார், எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளின்ட வரார் அப்படிங்கும்போது, இந்த கரையில் பெருமாள், ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமார் பக்கத்தில் இருந்து இருக்கா. அதை வந்து அந்த சன்னிவேசத்தை பார்த்து அவ வந்து அந்த விபீஷணன் மேலே வரான், அதில் அங்கதன் மேலே பார்க்குறாரு, யாரோ ஒருத்தன் வரான்னு கை காட்டுற மாதிரி இருக்காமார். அதையே நினச்சி இந்த கட்சி பெருமாள் அப்படியே சேவிக்கணும்னு நினச்சார். அந்த ஒரு சேவையை பெருமாள் கொடுக்கிறேர். அதையே வச்சு நீர் எப்பயுமே அர்ச்சாவதாரமாக பண்ற இவாள. சீதாதேவி கிடையாது, ஏன்னா அப்ப வந்து லங்கையில இருந்ததுனால இவாளெல்லாம் பிரதிஷ்ட பண்ற. அப்புறம் அந்த விஸ்வம்பரர் அவருக்கு வந்து மோட்சம் அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் அந்த கோவில்களில் சின்ன சின்ன சண்டை, சரியான கைங்கரியங்கள் நடக்காததுனால அங்க பகவான் என்ன சொல்றாரு, அங்க திருப்பதியிலே பாஷ்யக்காரர் இருக்கார், அங்க வந்து திருமலை நம்பிகளும் அங்க போய் என்ன சேர்த்துருவோம் அப்படின்னு. அப்ப வந்து பாஷ்யக்காரர் ஸ்ரீ ராமாயணம் கத்துக்கிறதுக்காக அர்த்த விசேஷங்கள்லாம் கேட்கணும்னு திருமலை நம்பிகள் கிட்டே வந்து ஆசிரியிச்சார். அப்ப திருப்பதியில தான் இந்த ராமாயண காலக்ஷேபம் நடக்கும், ஏன்னா திருமலையில வந்து பாஷ்யக்காரர் இருக்க மாட்டேன்ட்டு, அங்க என்னுடைய கால் படணும், அங்க மூத்திர விசர்ஜனை எல்லாம் பண்ணணும், அது அப்பேற்பட்ட மலையாச்சே, நான் இருக்க மாட்டேன்னு வந்து பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு கீழே திருப்பதியிலே இருந்தே திருமலை நம்பிகள் காற்றால திருவாராதனம் முடித்துட்டு திருப்பியும் கீழே இறங்குவார், திருப்பியும் ராத்திரி அங்கு போவார், அந்த மாதிரி. அப்ப இவாள்லாம் வந்து இந்த பெருமாள் அதே விபீஷண சரணாகதி கட்டம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த பெருமாளை கொண்டு இவா சேர்க்க சொன்னா அப்படின்னோடன அந்த பெருமாளை உள்ள பிரதிஷ்ட பண்ற. அப்ப பிரதிஷ்ட பண்ணும்போது சீதாதேவியோட சேர்த்து பிரதிஷ்ட பண்ற, ராம, லக்ஷ்மணர், சீதா தேவி உள்ள கர்ப்பகிரகத்திலே திருவேங்கடமுடியான் பக்கத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பிரதட்சிணமா போய் அந்த தீர்த்தம் வாங்குற இடத்துல அங்க நேர மடப்பள்ளி எதிர அங்க வந்து விக்ஷசேனர் இருப்பார். அந்த இடத்துல வந்து ஹனுமார், அங்கதன், சுக்ரீவனே அங்க இருக்கு. ஆச்சரியமான உற்சவங்கள், புனர்வசு அந்த ராமர் திருமாட வீதியில எழுவேர், பக்தர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணுவேர். அதே போல ராமநம்பிக்கு ஹனுமந்த வாகனம், திருவேங்கடமுடியானுக்கு அப்புறம் வாகனம் அப்படின்றது அந்த ராமருக்கு தான். அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் ஸ்ரீராம நவமிக்கு ஹனுமந்த வாகனமும், அன்னைக்கு மறுநாள் பட்டாபிஷேகம் ஆகும். ஆச்சரியமாக புராணம் படிப்பா, அந்த விபீஷண சரணாகதி கட்டமும் அந்த மறுநாள் பட்டாபிஷேகத்தில் படிப்பா, அந்த மாதிரி ஆச்சரியமான அந்த பெருமாளை இருந்தார். அதுவுமே ஒரு பெருமாளுக்கே ஒரு இருந்த கஷ்டம், அந்த ரிஷி போனவுடனே அங்கே சரியாக கவனிக்கலையேன்னு, அதையும் அவர் நிவர்த்தி பண்ணி திருவேங்கட மலையிலேயே வந்து இது பண்ணேர் அப்படின்னு. இந்த முள்ளாக இருந்து முள்ளால் தான் எடுக்கணும். அந்த சோழ நாட்டு ராஜா, சோழ ராஜா எல்லாருமே வைஷ்ணவத்துக்கு எதிரே அப்படின்னு கிடையாது, அதில் பரம பக்தர்கள்லாம் இருந்தா. தர்மவர்மான்ற ராஜா ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதனுக்கு கோவில் கட்டினவர், ரங்கநாதரே அவருக்காக தான் எழினவரும் சோழ நாட்டு ராஜா தான். அதுக்கப்புறத்தில் இருந்த சில பேர் பண்ண அந்த சதிகள்னால தான் அப்பேற்பட்ட இந்த பாசுரம். அப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர் இங்க வந்து கைங்கரியம் பண்ணேர். அதேதான் தம்பமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கும் பொழுது, கம்பமதயானை கழுத்துக்கட்டின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையே நாவேனே அப்படின்னு க கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. Thank you.